விடுதலை விழிகளில் பாரிட பகை அலரிட கதறிட போரடா தடை சிதறிட உடைப்பட ஏறடா விடை வீரமே மலை கூட நீ வீறு கொண்டு ஏறுபோ கால்களில் கீழே நீ ஏறி ஏறு பேரலை கூட நீ மோதி கொண்டு நீந்தும் போது தோள்களில் கீழே நீ ஏறி ஏறு குருதியில் உறுதியை சேரடா திசை எங்கிலும் மீறடா என்னை ஊற்று நூறு வாள்கள் மோதினும் நெஞ்சை காட்டு ரோஷம் கோபம் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ரத்த நாளம் எங்கிலும் வேகம் ஏற்று படை எதிரிட வலித்திட நெருங்கிட அடங்கிடாதே கடை நொடி வரை கருணையை எதிர்க்கு வழங்கிடா